ஸ்ருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. காமாசிகாஷ்டகம் 8வது ஸ்லோகம். த்வயி ரக்ஷதி ரக்ஷகைஹ கிமன்யைஹி த்வயி சாரக்ஷதி ரக்ஷகைஹ கிமன்யைஹி இதி நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் ந்ருஹரே வேகவதி தடாஶ்ரயம் த்வாம். ரொம்ப மகாவிஸ்வாசத்தை காட்டக்கூடியதான ஒரு ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். நிசிம்ஹா, அதுவும் வேகவதி நதிக்கு சமீபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருவேளுக்கை ஆளறியாக இருக்கக்கூடியவனே, த்வயி ரக்ஷதி சதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, இந்த ஸ்லோகத்திலையும் சதிசப்தமி தான் பிரயோகம். சகலவித பந்துவாவும் நீ இருந்து எங்களை ரட்சிக்கிறச்ச, ரட்சிக்கும் பொழுதில் ரட்சிக்கிறதுன்னா கேவலம் ரக்ஷணம் மாத்திரம் இல்லை, அவளுக்கு தேவையான மங்களங்களும் அனுகிரகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறச்சே, அந்யைஹி உனக்கு அதீனமாக இருக்கக்கூடியதான உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு நீதி பேருக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியதான பிரம்மா முதலிய தேவர்கள், பிரம்மா சிவன் இந்திரன் முதலிய தேவர்கள் நீ ரட்சிக்கிறேங்கிற சமயத்தில் அவ ரட்சணம் பண்ணால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீயே பரம பிரயோஜனமாக எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறச்சே, அவர்கள்னால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாம நீ ரட்சிக்கிற அப்படிங்கிற சமயத்துல யாருனால என்ன பண்ணிட முடியும்? நிசிம்ம ரட்சை அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குங்கிறப்போ எப்பேற்பட்ட தேவதை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாத வாழை. ஏன்னா நிசிம்மன் காப்பாத்துறான், பாடி கார்டு மாதிரி கூடவே இருக்க போறான் நிசிம்மன் அப்படிங்கிறப்போ வேற யார் வரப்போறா? வேற யார் வந்தாலும் என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாத வாழால. அது மாத்திரம் இல்லை, த்வைச்ச அரக்ஷதி சதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, நீ ரட்சிக்க மாட்டேன் அப்படின்னு கை விட்டாச்சுன்னா யார் தான் வந்து காப்பாற்ற முடியும் அவாட? அதாவது இங்க லௌகிகமா திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல்லாம் இந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார், வேணும்னா நீங்க இன்னொரு 10 லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா ஃபாரின் டாக்டர் ஒருவர் அவர் கொஞ்சம் வந்தார்னா எதான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி கூட கிடையாது இந்த விஷயத்துல. பெருமாள் கை விட்டாச்சுன்னா விட்டது விட்டது தான், எப்பேற்பட்டவா திருப்பி வந்தாலும் ஒன்றும் அவளால் நெற்றிமேல் கண்ணானும் யார் வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது அவளால் ஒன்றும். நிசிம்மன் கை விட்டாச்சுன்னா இவா என்ன காப்பாத்துறது? அந்த மாதிரி நீ ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டா மீதி பேர் வந்து என்ன பண்ணிட முடியும்? நீ ரட்சிக்க மாட்டேன்னு கை விட்டுட்டா மீதி பேர் வந்துதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. இதுக்கு உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல 2 உதாரணம். முதல்ல சித்திரக்கூட்டத்துல பகவான் ராமன் பிராட்டி சீதை ரெண்டு பேரும் ஏகாந்தமா இருக்கா, லக்ஷ்மணர் ஏதோ காரியமா வெளில போயிருக்கார். அப்ப பிராட்டி சீதையுடைய மடியில பெருமாள் எழுந்தருளி இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன் படுத்துட்டு இருக்கார், படுத்துட்டு கண்ண மூடின்னு இருக்கார். கண்ண மூடின்னு இருக்கார்னா நம்மள மாதிரி தூக்கமா தூக்கம் இல்லை, கண்ண மூடின்னு ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கார், யோகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த காக்காசுரன் அப்படின்ற ஒரு வாயசம், வாயசம்னா காக்கை, அது இந்திரனோட பையன், இந்திரனே மகாதுஷ்டன். அவன் பையன் வந்து அப்பாவுக்கு மிஞ்சினவனா இருக்கான் இந்த காக்காசுரன். அவன் என்ன பண்ணான், பிராட்டியோடைய மார்பகங்களை கொத்தினான் வந்து மாம்சத்துக்காக. அப்போ கொத்தரைச்சே என்னாச்சு, சீதா பிராட்டி எத்தனையோ ட்ரை பண்ணியிருக்கா விரட்டுறதுக்கு, ஆனால் பிரபு சர்வேஸ்வரன் மடியில் படுத்துட்டு இருக்காரு அவருக்கு தூக்கத்துக்கு எதான தொந்தரவு வந்துட போகிறதே அப்படிங்கிறதுக்காக அப்படி போ உஸ் உஸ்ன்னு ஏதோ பண்ணி துரத்திருக்கா. அப்பவும் அந்த காக்கா உடலை நன்னா கொத்தி அந்த காயமானது காயத்திலிருந்து ரத்தம் வந்து பிரபு மேல பட்டிருக்கு, ராமன் மேல. ராமன் படுத்துட்டு இருக்கிறதே வால்மீகி வர்ணிக்கிறார் சுகசுப்த பரந்தபா அப்படின்னு சொல்லி. படுத்துட்டு இருக்கிறச்சே அழகா படுத்துட்டு இருப்பாராம் பகவான். நாம படுத்துட்டு இருந்தோம்னா நாம ஒரு பக்கம் படுத்துட்டு இருப்போம், நம்ம தொப்ப ஒரு பக்கம் போகும், கால் ஒரு பக்கம் போகும், ஸ்ட்ரைட்டா நம்மளால படுத்துக்க முடியாது. படுத்திருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைட்டா படுத்திருந்தாலும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம். யாரான நாம இவ்வளவு செல்ஃபி கில்ஃபி எடுத்துக்கிறோமே, ஒரு தடவையான படுத்துட்டு இருக்கிறச்சே ஒரு போட்டோ எடுத்துட்டு போமா? எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியும் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகன் படுத்துட்டு இருக்கிறச்சே சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான் சீத பின்னாடி சொல்ற ஹனுமார் கிட்ட இந்த விஷயத்த சுந்தரகாண்டத்துல ஆச்சரியமான கட்டம். அதெல்லாம் அந்த அந்த இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் வால்மீகிக்கு வந்து அக்ஷரத்துக்கு லட்சம் ரூபா கொடுப்பான் போஜன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த இந்த அந்த அக்ஷரத்துக்கெல்லாம் இந்த ஒரு பதத்துக்கு வால்மீகிக்கு ஒரு பிரசிடென்ட் அவார்டு. பிரசிடென்ட் அவார்டு நான் சொல்றது நம்ம லௌகீக திருஷ்டிக்கு சொல்றேன். அதுக்கும் மேல ஒரு கோயில் கட்டணும் வால்மீகிக்கு. அந்த மாதிரி சுகசுப்தா சுகமா படுத்துட்டு இருக்காராம் அனாயாசமா தாம்பாட்டுக்கு. பரந்தபா பரம தபச உடைய உடையவன் இந்த ராமன் படுத்துட்டு இருக்கார். அப்போ இந்த ரத்த பிந்து, பிந்துன்னா இந்த டிராப்ஸ், இந்த பிளட் டிராப்ஸ் ராமன் மேல பட்டுதான் டக்குன்னு முழிப்பு வந்தது. முழிப்புனா தூங்கல, எழுந்தார் பகவான். பார்த்தார் இந்த சீதா பிராட்டியோட திருமேனியில இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதை பார்த்த உடனே கேட்டார் கக்ரீடத்தி சரோஷேன பஞ்சவக்திரேன போகினா அப்படின்னு சொல்லி. யா எந்த பயடா விளையாடுறது என் கூட, என் கூடன்னு கேட்கல. அஞ்சு தலை பாம்போடு கோபமா இருக்கிறச்சே எந்த பய அந்த அஞ்சு தலை பாம்போட விளையாடுறது அப்படின்னு கேட்டார். எதிர்க்க பார்த்தார் அந்த காக்கா தான் இருந்தது. கையில் அப்போ வில்லு அம்பு எதுவுமே எடுத்துன்னு வரல, ஏதோ கொஞ்சம் தூரம் ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஏதோ விளையாடி இருக்கா, விளையாடிட்டு அங்கே படுத்துட்டு இருக்கார் பெருமாள் தாயார் மடியில. அப்போ பார்த்தார் பக்கத்தில், அங்கே பக்கத்தில் புல்லு தான் இருந்தது. அந்த புல்லை எடுத்தார், அபிமந்திரணம் பண்ணார், பிரம்மாஸ்திரம் ஆச்சு. அன்னில என்ன அந்த பழமொழி நம்ம லோகத்துக்கு வந்திருக்கு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அன்னிலேருந்தான் அந்த பழமொழி நம்மளுக்கு வந்திருக்கு ராமாவதாரத்திலேருந்து. பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். பிரம்மாஸ்திரம் அந்த காக்காய சுத்தருது, அந்த காக்காவா மூணு லோகத்தையும் சுத்தருது. முதல்ல வந்து இந்த காக்கா யாராத்துக்கு போச்சுன்னா தங்காத்துக்கு போச்சு, தன்னோட அப்பா ஆத்துக்கு இந்திரநாத்துக்கு போச்சு. இந்திரன் பார்த்தான், ஆஹா ராமாஸ்திரம் பின்னாடி வருது, உனக்கு இன்னைக்கு இடம் கொடுத்தான்னா நாளைக்கு என் இடமும் அவுட்டு காலி, அதனால டோர் லாக் பண்ணி இந்த டாக்டர்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாசல்ல டாக்டர் இன் அவுட் அப்படின்னு வச்சிருப்பா. அவள் டாக்டர் இல்லைன்னா அவுட்டுன்னு வச்சிருப்பா, இன்னு இருந்தான்னா இன்னுன்னு வச்சிருப்பா. ஆனால் இந்திரன் உஷார், ராமபானம் வருது முடிஞ்சது சோழி அப்படின்னு சொல்லி அவன் இன்னா இருக்கிற சேவை அவுட்டுன்னு காமிச்சிட்டான் அந்த போர்டில். பார்த்தான், சரி அப்பா நம்மளை காப்பாத்தல, வேற தேவதைகள் யாரான காப்பாத்துறாளன்னு சொல்லி அவ ஆத்துக்கு போனான். வருணன், வாயு, அக்னி இவ ஆத்துக்கெல்லாம் போனான். இந்திரனுக்கே இந்த கதி அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள்லாம் அவுட்டுங்கிறத பர்மனண்ட்டாக வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவுட்டுன்னு போட்டா வாசலில். சரி இந்திரன் இல்லை, அவ மீதி தேவதைகள் இல்லை, சரி வேற யாரு அப்படின்னா ரிஷிகள் இடத்துல போனாலாம். ரிஷிகள்லாம் சரணாகதி அப்படின்னு வந்தால் காப்பாற்றக்கூடியவாள், சரி அவாத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போனானா. நீ ராம துரோகி ஜெகத் துரோகி கிளம்பு அப்படின்னாலாம் ரிஷிகள். அப்புறம் அந்த காக்கா பார்த்து, சரி ரிஷிகள்லாம் டுபாகூர், இப்போதான் இவா ட்ரைனிங் ஆகி வந்திருக்கா, மகரிஷிகள் ஆத்துக்கு போகலாம், அவா போனால் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவா. ஏன்னா அந்த காக்காக்கு தெரிஞ்சிருக்கு வசிஷ்டர் அதே தேகத்தோட அனுப்ப மாட்டார்னு தெரிஞ்சு விஸ்வாமித்திரர்கிட்ட போனால் த்ரிசங்கு. அப்போ விஸ்வாமித்திரர் காப்பாத்தினார், ஏன்னா சரணாகதி பண்ணுறான் தங்கிட்ட வந்து. அதனால் ஒன்றும் இல்லாத இந்த த்ரிசங்குவை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சார் அதே தேகத்தோட. அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்காக த்ரிசங்கு ஸ்வர்க்கம்னே ஒன்று சிருஷ்டி பண்ணார். அந்த மகர்ஷிகளா இருக்கிறவா நம்மளை காப்பாத்துவா, நிச்சயமா அவளுக்கு இந்த வேல்யூ தெரியும், சரணா சம்ரட்சணம் அப்படிங்கிற வேல்யூ தெரியும். மகர்ஷிகளாத்துக்கு போச்சான் இந்த காக்கா. ஆனா அந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணான்னா, உனக்கு நீ எப்பேற்பட்ட சரணாகதி பண்ணாலும் உன்னை நாங்க காப்பாத்தவே மாட்டோம், ஏன்னா நீ ராமன் கிட்ட மாத்திரம் அபச்சாரப்படல, பிராட்டி கிட்டயும் அபச்சாரப்பட்டிருக்க, அதனால நிச்சயமா உன்னை காப்பாத்த முடியாது, நீ பண்ண வேண்டிய சரணாகதி ராமன் கிட்ட அப்படின்னு சொல்லி அவளும் ஆசிரமத்துக்கு கதவை சாத்திட்டான். ச பித்ரா ச பரித்யக்தஹ சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி. அது மாத்திரம் இல்லாம த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய, மூணு லோகத்தையும் சுத்திட்டான், சுத்திட்டு எனர்ஜி லாஸ்ட் ஆகி குளுக்கோஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அதே இடத்துல வந்து சித்திரக்கூடத்திலேயே வந்து ஊந்துதான். அப்ப பிராட்டி தான் ஒரு குச்சியால இந்த பக்கத்துல ராமர் பக்கத்துல காலை நீட்டு தலை இந்த பக்கமா நீட்டு உழுந்திருக்கு. அது பிராட்டி தான், புருஷகார பூதையான பிராட்டி பெருமாள் திருவடிக்கு கிட்டக்க தன்னுடைய தலையை வர வச்சு பாருங்கோ அண்ணா சரணாகதி பண்றார் பண்றது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அந்த சொல்றச்சே பகவான் பிரம்மாஸ்திரத்தை காகம் பிழைத்திட ஓர் கண்ணழிவை செய்த காக்குத்தானே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கண்ணை மட்டும் வாங்கிட்டார். அதையும் தேசிகன் சொல்றச்சே ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம், அதுக்கு அனுகிரகம் தான் பண்ணார், அது பண்ண தப்புக்கு உயிர் வாங்கியிருக்கணும், ஆனா திருப்பி சரணாகதி பண்ணதுனால அந்த சரணாகதியை காப்பாத்தணும் அந்த காக்காய அப்படின்றதுக்காக கண்ணை மாத்திரம் வாங்கிட்டார். இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, இந்த விருத்தாந்தத்தை எதுக்கு அடிய விஞ்ஞாபிச்சேன்னா, பகவானுடைய நிகிரகத்துக்கு ஒருத்தர் இலக்காயிட்டா எய்ம் பண்ணிட்டாரு பகவான் அப்படின்னா எப்பேற்பட்டவாளாலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் வியக்தமா சுந்தரகாண்டத்துல ஹனுமார் ராவணன் கிட்ட சொல்றார், முதல்ல விஸ்தாரமா ராவணன் கிட்ட பேசுறார். அவன் ரூபத்தை பார்த்தே ஹனுமார் ரொம்ப ஸ்லாகிக்கிறார். இப்ப ஏற்பட்ட ஒரு சத்து பெரிய விஷயம்தான் ராவணன். யத்ய தர்மோ பலவான் சியாதயம் ராட்சசேஸ்வரஹா, இவன் மட்டும் இந்த தப்பான மார்க்கத்துல போகாத இருந்தான்னா சக்கரனுக்கே இவன் வந்து ஒரு இந்திரனுக்கே ஒரு ராஜாவா இருந்துட்டு மூணு லோகத்தையும் தானே ஒத்தாள பரிபாலனம் பண்ணக்கூடியதான், தேஜஸும் பராக்கிரமும் ராவணன்ட்ட உண்டு அப்படின்னு திருப்படி சொல்றார் ஹனுமார் சொல்றார். அப்பன்னா நிஜமாவே ராவணனுக்கு அவ்வளவு பெரிய பராக்கிரமம் உண்டு. அப்பேற்பட்ட ராவண சபையில ராமப்பிரபாவம் சொல்றார், காஷ்மீர்ல பாகிஸ்தான்ல போய் சனாதன தர்மம் சனாதன பூமி இந்த இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு கணக்கா அங்க ராவண சபையில உட்கார்ந்து ராமாயணம் சொல்றாரு. ராமாயணம் சொல்ற ராம பராக்கிரமத்தை சொல்றார் என்ன அப்படின்னா, ராவணா நீ கைலாச மலையே பந்தாடினவனா இருக்கலாம், பிரம்மா கிட்ட இருந்து வரத்தை வாங்கினவனா இருக்கலாம், ஆனா ராமன் சண்டைக்குன்னு வந்துட்டாருன்னா ஒரு பையன் எதிர வரமாட்டான். நீ நாளைக்கு இவாள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, இவாள்கிட்டலாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு கான்டாக்ட் இருக்குன்னு வந்தா ஒரு பையன் உன மதிக்க மாட்டான். அதுக்கு ஆச்சரியமான ஸ்லோகம் சொல்றாரு ஹனுமார், பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, பிரம்மாவாவே இருக்கட்டும் அவர் ஸ்வயம்பூவா பகவான் பத்மநாபனுடைய நாபிகமலத்திலேருந்து தோன்றியவனவராகவே இருக்கட்டும், நான்கு முகம் உண்டு சிருஷ்டியெல்லாம் பண்ற நாலு முகத்தால அப்படின்றவராகவும் இருக்கட்டும், அந்த பிரம்மா வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ருத்ரோ மகேந்திரா திரிபுராந்தகோவா, இல்ல எனக்கு சிவனையே நான் என்னுடைய வசத்துல வச்சிருக்கேன், கைலாசமலையெல்லாம் பந்தாடுவேன், அப்பேற்பட்ட சிவபக்தனாக்கும் அப்படின்னு நீ நினைச்சாலும் அவ ஒன்னும் வரமாட்டா. அப்பேற்பட்ட சிவனுக்கு அவ்வளவு பிரபாவம் இருந்தாலும் சரி, ருத்ரோ ருத்ரோ திரிபுராந்தகோவா திரிபுர சம்ஹாரம் பண்ணக்கூடியதான ருத்ரனாவே இருக்கட்டும், இந்திரோ மகேந்திர சுரனாய கோவா, இல்லல்ல நான் சொர்க்கத்தையே ஜெயிச்சவன் நானே, இந்திரன்லாம் எனக்கு எங்காத்து அடிமை, அப்பேற்பட்ட இந்திரனா வரவழைப்பேன் அப்படின்னு சண்டைக்குனாலும் இந்திரோ மகேந்திர சுரனாய கோவா, அத்தனை தேவதைகளோட வந்து நின்னாலும் வரவே மாட்டா முதல்ல. திராத்தும்ன சக்தாக யுதி ராமவத்தியம், அவர் அவளால் நிக்கவே முடியாது, ராமர் சண்டைக்கு வராருன்னு நீ ஒன்னு சொல்லு, ராமா வாசஸ்ராவணா அப்படிங்கிற போட காமி அவள்லாம் வரமாட்டாடா. ஸ்தாத்தும்ன சக்தாக சமரேஷு சர்வே அப்படிங்கிற முன் ஸ்லோகத்துல திருவடி, அவளால் நிக்க முடியாதுரா அந்த சபையில, நாளைக்கு சண்டை, ஒரு பேட்டில் ஃபீல்ட நீ காண்பி, அவ வந்து நிக்கிறான்னு சொன்னா நான் கிளம்பிடுறேன்டா, நான் வரலடா அப்படிங்கிறார் ஹனுமார். வர முடியாது அவளால. அதே மாதிரி வர்றது மட்டும் இல்ல, வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. திராத்தும்ன சக்தாக, உன்னை காப்பாத்தணும்ன்ற சாமர்த்தியம் கூட அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ ராமவத்யன், ராமன் உன்னை வதம் பண்ணணும்னு நினைச்சாச்சுன்னா யுதி யுத்தத்துல தான், அதுவும் அவர் சங்கல்பிச்சாருன்னா நீ இப்பவே மார்ல கை வச்சுட்டு ஹார்ட் அட்டாக்னு போடுவ. அதுவில்ல விஷயம், யுத்தத்துல நாளைக்கு ராமர் வந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா 33 கோடி தேவர்களும் வந்து நின்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அவர் நினைச்சாருன்னா அவர் நினைச்சதுதான் நடக்கும். சத்து சங்கல்பன், அவ்வளவு பராக்கிரமம் ராமனுக்கு உண்டு, அது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல தொயிரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவைச்ச அரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி அப்படி சொல்லிட்டு இது நிச்சித தீஹி, இப்படி நிச்சயமான பக்தி பெற்ற நான் வேகவதி தடாசிரயந்த்வாம் நித்யம் ஸ்ரயாமி, இப்பேற்பட்ட மகாவிஸ்வாசத்தோட வேகவதி நதிக்கரையில் இருக்கக்கூடியதான வேடுக்கை எம்பெருமானே, உன்னை நான் வந்து சரணாகதி பண்றேன், ஸ்ரயாமி, உன்னை வந்து அடைகிறேன், உன்னை வந்து பிரார்த்தனை பண்றேன்னு அர்த்தம். இப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம், ஸ்வைரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி ஸ்வைச்சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இதி நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் ந்ருஹரே வேகவதி ததாஸ்ரயம் த்வாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.